இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் பிள்ளை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் பிள்ளை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான், சீனிவாசன் சேர்ந்த விஷ்ணுதாசன் தான். நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜதான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. நீருக்குள்ளே மூழ்கினாலும்